பாதையை கங்கிட்ட இருந்துட்டாக்க பாதையை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னா ஐகீகமான ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும், பாரலௌகமான மோட்ச ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும். அதனால அப்பேற்பட்ட ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுக்கட்டும் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா எம்பெருமான் சொல்றான், எஸ்ய அனுகிரகம் இச்சாமி தஸ்ய நித்தம் ஹராம்யஹம் அப்படிங்கிறான். யாரிடத்துல அதிக நான் அனுகிரகம் பண்றேனோ கிருபை பண்றேனோ அவனுடைய செல்வத்தை நான் அழைச்சு விடுவேன். ஏன்னா அவன்கிட்ட செல்வம் இருந்தனாக்க அவன் என்கிட்ட இருக்கிற பக்தியானது வர வர குறைஞ்சு போடும். அதனால் அவருடைய செல்வத்தை அழிப்பேன் அப்படின்னு சொல்றான் எம்பெருமான். அதுபோல பண்ணாமல் நீ பாதுகாஜியை என்கிட்ட கொடுத்துட்டியானாக்க அது இந்த வித்தன் செல்வத்தையும் கொடுக்கும், மோட்சமான ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும். அதனால ரங்கநாதன் பாதுகா தேவியை எனக்கு கொடுக்க முடியாத ஏ பாதுகா தேவியே நீ அனுகிரகம் பண்ணு என்று பாதுகா தேவியை பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். சிருஷ்டாம் பூமாவனந்தேன நித்யம் சேஷ சமாதினாம் அகம் சம்பாவயாமி த்வாம் ஆத்மானமிவ பாதுகே. ஸ்லோகம் 751. சிருஷ்டாம் பூமாவனந்தேன நித்யம் சேஷ சமாதினாம் அகம் சம்பாவயாமி த்வாம் ஆத்மானமிவ பாதுகே. சுவாமி தேசிகன் பாதுகையை சேவிச்சார். பாதுகையை சேவிச்ச உடனே யசாக்கிரமா வந்து பாதுகையுடைய அமைப்பு, பாதுகையை அழைக்க முடியாத ரத்தனங்கள், அப்புறம் ஒவ்வொரு ரத்தனங்கள் இவைகளாக எடுத்துக்கொண்டு இவைகளெல்லாம் இதுவரையிலும் வர்ணித்தார். ஆக பாதுகா மூர்த்தியை இதுவரையிலும் வர்ணித்தாச்சு. இதற்கு பிறகு இந்த பாதுகையினுடைய சுரூபத்தை வர்ணிக்கிறார். பாதுகையில உள்ளே இருக்க முடியாத ஆத்மா இருக்கேன், சாதாரண ஆதிசேகன்கிற நிச்சய சூரிய தான் பாதுகையாக அவதரிச்சிருக்கான். ஆனபடியாலே உள்ள இருக்க முடியாத ஆத்மாவை இப்ப வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். சிருஷ்டம் பூமாவனம் தேன நித்யம் சேஷ சமாதினான். அனந்தேன சிருஷ்டம் அனந்தன் என்ன பண்ணாம் பல ரூபம் எடுத்துக்கிறான் இல்லையா, அதுல இப்போ பாதுகா ரூபத்தை எடுத்துக்கிட்டான். அனந்தன் இது பொருள் எப்படி இருந்தான் அப்படின்னா திருப்பார்கடல்ல அவருக்கு சயனமாக இருந்தான். ஆக திருப்பார்கடல்ல சயனமாக இருந்த ஆதிசேகன் பூமியில பெருமாள் அவதரிச்ச உடனே ரங்கநாதனுக்கு பாதுகையாக இங்க வந்து சேர்ந்தான் என்று சாய்கிறார். அனந்தனானவன் பல ரூபத்தை எடுத்துக் கொள்வாங்கிறத நம்ம ஆலமந்தாரம் சோத்திரத்தில சாதிச்சார். யதோஜிதம் சேகைதே ஜனைஹி என்று சாதிக்கிறார். நிவாச வாசஸ்தானம் எம்பெருமான் இருக்கிறதுக்கு இடமாக இருக்கானவன் நிவாசம் செய்யா செய்யான படுக்கையாக இருக்கான், திருப்பார்களை படுக்கா இருந்தான். அப்புறம் உட்கார்கின்ற காலத்துல ஆசனமாக இருப்பான், சிம்மாசனமாக இருப்பான். அதுக்கு பிறகு பாதுகையா இருப்பான், நடக்கிற காலத்துல பாதுகையா இருப்பான். அப்புறம் வஸ்திரமாகவும் இருப்பான் எம்பெருமானுக்கு சுற்றி. அப்புறம் உபதான தலையணையாகவும் இருப்பான். அப்புறம் வெளியில் எழுகின்ற காலத்தில் வெயிலோ அல்லது மழையோ படாமல் குடையாகவும் இருப்பான். அதனால பலவிதமான சரீரத்தை எடுத்துக்கொண்டு இவன் என்ன பண்ணிருக்கான், எம்பெருமானுக்கு சேரமாகவே இருக்கான். ஆகினால் அவனை சேரன் என்றே சொல்வான். சேரஸ்வரூபமே உள்ளவான் அப்படின்னால அவனை ஆதிசேரன் சேரன் என்றே நாம் சொல்லுகின்றோம். அப்பேற்பட்ட சேரன் இப்பொழுது திருப்பார்கடல்ல பள்ளையா படுக்கையாக இருந்தவன் பூமியில ரங்கநாதனாக அவதரித்த உடனே ரங்கநாதனுக்கு பாதுகையாக வந்து சேர்ந்தான் அப்படின்னு சாதிக்கிறார். இங்க சேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டவனாக்க என்ன, அதாவது ஜீவர்கள் எல்லாரும் எப்பொழுதுமே இயற்கையாகவே தாசர்கள் சேஷர்கள் அப்படின்னா, அது ருத்ரன் சொல்லுகின்ற காலத்துல மந்திரராஜபத ஸ்தோத்திரத்துல தாசபூதா சுதசர்வே ஹியாத்மான பரமாத்மனா அதோகமபிதே தாசா இது மத்வா நமாமியம். உன்னை ஏன் சேவிக்கிறேன் தெரியுமா இப்படி பெருமாளை பார்த்து சொல்றார் ருத்ரன். தாசபூதா சுதசர்வே இயற்கையாகவே ஆத்மானஹா ஜீவர்கள் எல்லாருமே உனக்கு தாசபூதர்கள். அந்த ஜீவர்கள் நானும் ஒருவனான் அப்படின்னாலே அதா அகமபிதே தாசா நானும் உனக்கு தாசன். அதனால அந்த எண்ணத்தோட கூட சேடங்கிற எண்ணத்தோட தாசங்கிற எண்ணத்தோட உன்னை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அதனால ஜீவராஜிகள் எல்லாருமே தாசபூதர்கள் சேடர்கள் அப்படின்னு சொல்றோம். சேடங்கிறத குறித்து சாதிக்கிற காலத்தில் ரகசிய சாரத்தில் சுவாமி தேசியன் சேனத்துவமாவது தனக்கு ஒரு உபகாரத்தை பிரதானமாக பற்றவன்றிக்கே பரோபகாரார்கமாக பரோபகாரமாக பரோபகாரத்துக்கு தகுதி உடையவனாக நாம் எப்பொழுதும் இருப்பது. ஆனால் யாருக்கு உபகாரம் பண்றோம் அவரிடத்தில் எந்த விதமான பிரதிபலிதனத்தையும் எதிர்பாராமல் தனக்கு ஒரு உபகாரத்தை பிரதானமாக பற்றவன்றிக்கே தனக்கு எந்த விதமான உபகாரத்தையும் எதிர்பார்க்காமல் அவனுக்கு எப்போதும் உபகாரம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையோ அப்படி இருக்கிறதுக்கு என்ன பேரு? அப்படி யார் பண்றாலோ அவனுக்கு சேஷன் பேரு. யார் உபகாரத்தை பெறுகிறானோ அவனுக்கு சேஷி என்று பெயர். இதே பாஷிகார சாதிக்கிற காலத்தில் பரகத அதிசயாவதானேச்சயம் உபாதேயத்துமே எஸ்ய சுரூபம் சசேஷம் பரஹா சேஷி அப்படிங்கிறார். பரகத அதிசயாவதானேச்சயம் பரர் பிறர் பிறரிடத்தில் ஒரு அதிசயத்தை உண்டு பண்ண வேண்டும் எண்ணத்தோட கூட என்ன தன்னுடைய சொரூபத்தை இவன் நினைக்கிறானோ அவன் சேஷன் அப்படின்னார். அதாவது இப்ப நாம் ஒருத்தர் பெரியவாளை சேவிக்கிறோம், சேவிச்சா அவளை நாம் சேவிக்கிற காலத்தில் அவளை என்ன நினைச்சு சேவிக்கிறோம்? அவர் பெரியவர், என்ன வாய்ச்சவர், மகாவித்வான், என்ன ஆகினால அவரை சேவிச்சா அனுகிரகம் பண்ணுவார் நாம் சேவிக்கிறோம் இல்லையா. அப்படி சேவிக்கிற காலத்தில் அவருக்கு ஒரு அதிசயத்தை நாம் உண்டு பண்றோம். என்ன விஷயத்தை உண்டு பண்றோம்? அவர் பெரியவர், சேவிக்கத்தக்கவர், கண்ணியமானவர் அப்படிங்கிற ஒரு பெருமையை, ஒரு வித்வான் அப்படிங்கிற ஒரு பெருமையை அவருக்கு உண்டு பண்றோம் நாம் சேவிக்கிறதுனால, தெரிஞ்சுதா? அதனால பரகத அதிசயாதானாச்சயம் யாரை சேவிக்கமோ அவளுக்கு ஒரு பெருமையை உண்டு பண்ண வேண்டும்ங்கிற எண்ணத்தோட கூட நாம் சேவிக்கிறோம். சேவிக்கிறதுனால அவர் சேஷியார, அவரை நாம் சேவிப்பதனால நம்ம சேஷனாக ஆகும் என்று சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட சேஷனாக இருக்கிறார். சிஷ்டம் பூமௌ அனந்தேன அனந்தேன அந்தனா எம்பெருமானாலே அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். அல்லது அனந்தனாலே அனந்தனே என்ன பண்றான்? சேஷன் பல ரூபத்தை எடுத்துக்கிறானோ இல்லையவன். அப்படி பல ரூபத்தை எடுக்கிற காலத்துல பூமியில தன்னை என்ன பண்ணிருந்தான்? பாதுகையாக எடுத்துக்கிட்டான். எடுத்துக்கிச்சு எப்படி எடுத்துனான்? நித்தியம் சேஷ சமாதினாம் எப்பொழுதுமே எம்பெருமானுக்கு சேஷமாகவே இருப்பது என்கிற எண்ணத்தோட தன்னை பாதுகையாக ஆக்கி கொண்டான். ஆகினால அகம் சம்பாவயாமித்வாம் அதனால ஒன்னு நான் என்ன தெரியுமா பாதுகே ஆத்மானம் இவ பாதுகே ஜீவாத்மாவை போல ஒன்ன நின்றுகிறேன். ஜீவாத்மா பெறப்பட்டது அப்படின்னு கேட்டுவானாக்க எப்படியானால் பிரணவத்தில் ஜீவாத்மாவானது தாசன் சேகன் தெரிகிறதோ அதனால ஜீவாத்மா எப்பொழுதும் சேவனாக இருக்க அப்படின்னாலே நானும் உன்னை ஜீவாத்மாவாக சேகனாக நினைச்சுக்கிட்டு அதே மாதிரி இந்த ரூபத்தை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால அனந்தனுக்கு சேகன் ஏன் பேர் வந்தது அப்படின்னு பலவிதமான ரூபங்களை எடுத்துக்கொண்டு எந்த விதமான உபகாரத்தையும் எதிர்பாராமல் எம்பெருமானுக்கே பல வகையில் உபகாரம் பண்ணுங்க அப்படின்னாலே அவனுக்கு சேகன் என்று பெயர். அப்பேற்பட்ட சேகனாக இந்த உருவம் எடுத்துட்டு இருக்கேன் நானே, நான் அப்பேற்பட்ட ஒன்னேன் அப்படியாக நான் எண்ணுகிறேன் என்று சுவாமி தேசியன் இங்கே சாதிக்கிறார். இங்கு நித்திய சூரியன சேகனை சாதாரண ஜீவாத்மாவுக்கு ஜீவாத்மாவை நினைக்கிறேன் சுவாமி தேசியன் சாதிக்கிறாரு. ஆதிசேகன் வந்து நித்திய சூரியாச்சு, அது உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவன். உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவன சாதாரண ஜீவனை போல சொல்றதா இதுக்கு மட்டமானது தானே. உயர்ந்ததை போய் எங்கேயாவது உபமானம் கொடுக்குறதா இதுவா கொடுக்குறதா என்ன பண்ணுவான்? சாதாரணமா இருக்கிறத ஒசத்தி உயர்ந்ததாக சொல்லுவா. இங்க உயர்ந்ததை போய் தாழ்மையா இருக்கும்படியான தாழ்ந்ததான ஜீவனாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாமோ அப்படின்னு கேட்டாக்க பாதுகையில ரெண்டு அம்சம் இருக்கு. என்ன அம்சம்? ஒன்னும் பாதுகை பார்க்கிற அளவுல அது எப்படி இருக்கு? அச்சேதனம் மாதிரி நமக்கு தோற்றம் அளிக்கிறது. எல்லாரும் பாதுகையை அச்சேதமாக வச்சிருக்காரோ இல்லையோ அந்த நிலையில நம்ம என்ன பண்றோம்? பெருமாள் சாதிக்கான பாதுகையை அச்சேதனமாக நினைக்கிறோம். அதே அச்சேதனத்துல அதனுடைய ஆத்மா அதுக்கு உள்ள இருக்கிறபடினால அது வச்சிருந்ததான் ஆதிசேதனுடைய உருவம் என்று ரெண்டு நிமிஷம் நினைக்கிறோம். இங்க அச்சேதனம்ங்கிற ஒரு முறையை மாத்திரம் மனசுல நினைச்சுக்கிட்டு என்ன அதுக்கு ஜீவனோட ஜீவனாக அவனை நினைக்கிறேன் சொல்லுகிறால மட்டும் இல்ல என்று சமாதானம் இதுக்கு சொல்லலாம். நம்ம இங்க இன்னொரு பொருளும் கொள்ளலாம். என்னன்னு கேட்டோம்னா ஆச்சாரியனை எம்பெருமானுக்கு சமமாக நினைத்து அது எல்லா உபச்சாரங்களும் பண்ணி ஆராதிக்கணும்னு சொல்லியிருக்கு. பிரமாணம் என்ன சொல்றது? சாட்சான் நாராயணோ தேவா கிருத்வா மர்த்தியமையந்தனும் மக்னான் உத்தரதேலோகான் காருண்யா சாஸ்திரவாணினா என்று எம்பெருமானே ஆச்சாரியனாக அவதரித்து எல்லோரையும் உய்விக்க செய்கிறான் என்று பொருள் உள்ள ஸ்லோகத்தை பார்க்க மாத்தாக்க பெருமானே அவதரிக்கிறான் என்று சொல்லுகிறது. அதனால ஆத்மானமியோ மன்னியேன் அறிங்க. ஆத்மானம் துவாம் ஆத்மானமியோ பாதுகேன் என்ன போல நினைக்கிறேன், என்ன போல நினைக்கிறேன்னு சொன்னாக்க நான் பேர்பட்டவன் அப்படின்னு கேட்டாக்க திருமாவளத்துல போய் வெங்கடேசன் மலையில வெங்கடாஜன் மலையில போய் என்னுடைய தகப்பனாக இருந்து அவருடைய அனுகிரகத்தை பெற்று அப்பட்ட அறந்து கூறியினாலே நான் இங்கே படைக்கப்பட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு அர்த்தம் கொள்ளலாம். அல்லது எம்பெருமான் இருக்கானே எம்பெருமான் சாற்றால் திருவாங்கடமுடையாம் திருவாங்கடமுடையினாலே முடியினாலே என் பூமியிலே என் சேரனாக அவன் என்னை அவதரிக்கும்படியாக பண்ணான். ஆக அவன் கைகிரி பண்ணதற்காக என்னை அவதரிக்கும்படியாக பண்ணான். அதனால நீயும் எம்பெருமானாலே பாதுகையாக அவதரிக்க முடியாது பண்ணப்பட்டாய். நானும் எம்பெருமானாலே இங்க எம்பெருமான கைகிரி பண்றதுக்காக சம்பாவனை இதை சம்பிரதாயத்தை உத்தாரணம் பண்ணுவதற்காக நான் படைக்கப்பட்டேன். ஆகினால நானாக உன்னைய நான் ஆத்மானமிவ என்னையாக நான் நினைக்கிறேன் என்று ஒரு பொருளும் இந்த ஸ்லோகத்தில் கொள்ளலாம் என்று சொல்வர் பெரியோர். பத்மா போகாது பாதுகே ரங்க பர்த்து பாதஸ்பரிசாத் போகமன்யம் பிரபிச்சோஹோ சேஷஸ்தீகாம் பூமிகாம் அப்ரவீத்வாம் ஆச்சாரியாணாம் அக்ரணி யாமுனேயா. ஸ்லோகம் 752. பத்மா போகாத் பாதுகே ரங்க பர்த்து பாதஸ்பரிசாத் போகமன்யம் பிரபிச்சோஹோ சேஷஸ்யைகாம் பூமிகாம் அப்ரவீத்வாம் ஆச்சாரியாணாம் அக்ரணீ யாமுனேயா. பாதுகாதேவி ஆச்சாரியர்களுக்குள்ள சேற்றதாக இருக்கும்படியான அதாவது ஆச்சாரியார் சிசிபாஷ்யகாரர் சிவசாங்க மிஸ்ரர் மகாபூர்ணர் மாதிரியான ஆச்சாரியர்கள் நிறைய இருந்திருக்கார். அந்த ஆச்சாரியர்களுக்குள்ள மிக சிரேஷ்டரானவர் யாமுனேயர் அப்படின்னார். ஆக அப்படியே ஆள வந்தா இருக்கிற ஆச்சாரியன் பத்தி என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டவனா நிவாசையாசன பாதுகாம்சுகோபதான பரிசாத்த பவாரணாதிவிஹி. நீ பல சரீரங்களை நீ எடுக்கிற, எப்படி பெருமாளுக்கு இருக்கிறதுக்கு சிம்மாசனமாக இருக்கேன் படுக்கையாக அதுவும் எடுத்துக்கிற, இன்னும் உட்காரணம்னாக்க உட்காரது வந்து எப்படி இருக்க, நிக்கணும்னா நிக்கிறது வந்து இப்படி இருக்கேன், அப்புறம் நிக்கிற காலத்துல நடக்கிற காலத்துல பாதுகையா இருக்கேன், அதே மாதிரி எம்பெருமானுக்கு அணையாக இருக்கேன். இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா உன்னுடைய ஒவ்வொரு மூர்த்திகள் உனக்கு பல சரீரங்கள் எடுத்துக்கிற, என்னென்ன சரீரம் வேணுமோ அது சரீரம் எடுத்துக்கிற, அதுல இந்த பாதுகாங்கிற சரீரத்தை இப்ப எடுத்துருக்கே நீ எதுக்கு எடுத்துருக்கே தெரியுமோ நீ அப்படின்னு கேட்டோம்னா பத்மா போகாது பாதுகே ரங்க பத்துகும் பாதஸ்பரிசாது போகமன்யம் பிரபிசோகோ. மகாரிஷி என்ன பண்றா, எம்பெருமானுக்கு திருவடியை பிடிச்சி விடுறான். அந்த கைங்கிறதுக்கு இவர் ஆசைப்படல, ஏன்னா பாட்டி பண்ற காய்கறதுக்கு போட்டி இல்லை. நித்திய சூரியனுக்கு எல்லாம் போட்டி கிடையாது, அவாவா பண்ற காய்கறது அவா கைங்கிறத பண்ணுவா, அந்த அந்த கைங்கிறத நானே பண்றேனே அப்படிங்கிற ஒரு அசிய கிடையாது வாழ்க்கலாம். அதனால பாட்டி பண்ற கைங்கரியம் எம்பெருமானுக்கு திருவடியை பிடிச்சி விடக்கூடிய கைங்கரியம், அதை விட உயர்ந்த கைங்கிறத பண்ணணும் ஆசை இருக்கு. அது என்ன ஆசை அப்படின்னு கேட்டவனாக்க பாதுகையாக நீ அவதரிச்ச, பாதுகைங்கிற சரீரத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்ற எம்பெருமான் நடக்கச்செல்லாம் அவனோட கிராட சம்சேகம் அண்ணன் அழுத்தி அது மேல பாதுகைய திருவடியை வச்சிருந்து எம்பெருமான் நடக்கிறான்றவா அப்பேற்பட்ட அந்த சுகத்தை அனுபவிக்கணும் என்பதற்காக நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டவனாக்க பாதுகைங்கிற சரீரத்தை நீ எடுத்துருக்க சேகஸ்ரீகாம் பூமிகாம் அப்ரவீத்வான். அதனாலதான் ஆச்சாரியார் என்ன சொல்ற அப்படின்னு கேட்டுவானா சேகன் ஆதிசேகனே பல உருவங்கள் எடுத்துக்கிறான், அதுல பாதுகேங்கிற உருவத்தை மூர்த்தியை எடுத்துக்கிட்டு அந்த சரீரத்தால எம்பெருமானுடைய திருவடிய எப்பொழுதும் நடக்கிற காலத்திலாம் எப்பொழுதும் அனுபவிக்கிறான் என்று உன்னை பாதுகை அனுபவிப்பதற்காக எடுத்த சரீரமாக பாதுகையாக உன்னை சாதிக்கிறார் ஆச்சாரியெல்லாம். ஆகவே பாதுகையினுடைய பாதுகையானது ஆதிசேகனுடைய அவதாரம் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து. சேஷத்வமும் பயதி சம்சேதி பிரகாமம் துத்பூமிகாம் சமதிகம்ய புஜங்கராஜா துவாமேவ பக்தி வினதேஹி வகதாம் சரோபிஹி காஷ்டாங்கதம் ததிக கேசவ பாதரட்சே. ஸ்லோகம் 753. சேஷத்வமும்ப யதி சம்சயதி பிரகாமம் துத்பூமிகாம் சமதிகம்ய புஜங்கராஜ த்வமேவ பக்தி வினதேஹி வகதாம் சிரோபிஹி காஷ்டாங்கதம் ததிஹ கேசவ பாதரக்ஷே. துத்பூமிகாம் சமதிகம்ய புஜங்கராஜ, புஜங்கராஜ சர்ப்பங்களுக்கெல்லாம் தலைவனா இருக்க முடியாத ஆதிசேஷம். அவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டவனுக்கு, ஏற்கனவே அவன் எம்பெருமானுக்கு சயனமாக படுக்கையா இருந்துட்டு இருக்கான். ஆனா படுக்கையா இருந்தா அதனால சேழத்துவமானது அவ்வளவு சரியா வழியில தெரியாது. ஆனா சேழத்துவம் காட்டாகதமான எல்லை நிலமான சேழத்துவம் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். ஆசைப்பட்டு என்ன பண்ணாவன், சமதிகம்ய உன்னுடைய வேட்டத்தை போட்டுக்கிட்டான். அதாவது பாதுகா சரீரத்தை எடுத்துக்கிட்டு எம்பெருமான் தன் மேல திருவடியை வைத்து நடக்க முடியாத இருக்கணும், அப்பேற்ற சேழத்துவம் நமக்கு வேணும் என்பதற்காக சேழத்துவத்தை தான் நன்கு தீவிரமாக பாதி பாட்டியை விட அதிகமான சேழத்துவத்தை பெற வேண்டும் என்கிற ஆகினாலே பாதுகையினுடைய உருவத்தை உன் உருவத்தை எடுத்துக்கொண்டான் புஜங்கராஜன். ஆக இவனுக்கு காஷ்டாகதமான அதாவது எல்லை நிலமான சேழத்துவம் இருக்கு என்று நாம் எல்லாம் சொல்றோம், அதனால பாராட்டுகிறோம். ஆனால் உன்னையே தலையில தூக்கிட்டு வராட, அவ்வளவு சேழத்தம் எப்படி இருக்கும் பார்த்துக்கோ. உனக்கே சேழத்தம் உயர்ந்ததாக இருந்தால் உன்னையே தலையில தூக்கிட்டு வர ஆறு உன்னிடத்துல பக்தியினால பெருமாள் வெளியில ஏழ்ற காலத்துல போட்டி போட்டு பாதபீடத்தில் இருக்கப்படியான பாதுகா தேவியன் அவ எடுத்து என்ன பண்றான், தன் தலைமையில வச்சுட்டு அங்கேருந்து பகவானுடைய அடிகளை கிட்டக வந்து திருவடியில் வந்து சமர்ப்பிக்கிறான். அப்படி திருவடி சமர்ப்பிக்கிற காலத்துல அங்கேருந்து வரும்பொழுது தலைமையில தாங்குறான். ஆக உனக்கே சேழத்துவம் இல்லையிலமாக நிறைய இருக்குதுன்னு சொன்னாக்கு உன்னையே தாங்குற பாதுகாதியையே தாங்கக்கூடியவளான பக்தர்கள் இருக்காளே அவருடைய சேழத்தும் எத்தனை ஏதா இருக்கும். ஆக பாதுகாதியையே சிறுசிலையை தாங்கி அதனால ஆதிசேழனை விட அதிக சேழத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை பாதுகா பக்தர்கள் பெறுகிறார்கள் என்பது சுவாமியினுடைய திருவள்ளம் இந்த ஸ்லோகத்தில். மாபூதியம் மயிநிஷன்னபதம் விஸ்வம்பரஸ்ய வஹநாத் யசிதேதி மத்வா தத்ஸே பலாப்யதிகயா மணிபாதுகேத்வம் சேஷாத்மனா வசுமதிம் நிதேவ மூர்த்தியா. ஸ்லோகம் 754. மாபூதியம் மயிநிஷன்னபதஸ்ய நித்யம் விஸ்வம்பரஸ்ய வஹநாத் யசிதேதி மத்வா தத்ஸே பலாப்யதிகயா மணிபாதுகேத்வம் சேஷாத்மனா வசுமதி இதேவ மூர்த்தியா. மணிபாதுகே கங்கம்பெருமானுடைய திருவடியை தாங்குற ரத்தனங்கள் இழைத்த பாதுகாதேவியே, நீ என்ன பண்ண, மாபூதியம் மயிநிஷன்னபதஸ்ய நித்யம் விஸ்வம்பரஸ்ய வஹநாத் யசிதேதி மத்வா. இந்த பூதேவி இருக்காள, இந்த பூதேவி ஆற தாங்குறான் அப்படின்னா பெருமாளையே தாங்குறான். என் மீது திருடிய வைத்திருக்க முடியாத எம்பெருமான ஆறு தாங்குறா, பூதேவி தாங்குறா. அந்த எம்பெருமான் எப்பேற்பட்டவன் அப்படின்னா விஸ்வம்பரஸ்ய வஹநாத், அவன் விஸ்வம்பரம், தன்னுடைய வயத்துக்குள்ள எல்லா உலகங்களையும் அடக்கி கொண்டு இருப்பவன் அவன். எல்லா உலகங்களையும் வயத்துக்குள்ளே அடக்கி இருக்கணும்னு எம்பெருமான் என்ன என் மீது திருடியை வைத்துக் கொண்டு நடக்கிற காலத்துல உன் மீது தானே எப்போதும் இருக்கான் அவன். உன் மீது இருக்கிறதுனால உனக்கு அதிகமான கஷ்டங்கள் உண்டும். வசனாது எதிரேதி மத்வா, பாவம் இந்த உலகத்தை எல்லாத்தையும் தாங்கக்கூடிய எம்பெருமானையும் என்னையும் சேர்த்து தாங்கிறது இந்த பூதேவி. பூதேவிக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுக்கப்படாது அப்படிங்கிற எண்ணம் இந்த பாதுகா தேவிக்கு உண்டாச்சு. உடனே என்ன பண்ணா பாதுகா தேவி அப்படின்னு கேட்டாக்க, பாதாள சேகரம் ஒரு உருவத்தை எடுத்துக்கிட்டான். எடுத்து எப்படி எடுத்துக்கிட்டான், பலாபியதிகா, ஏன்னா உலகத்தெல்லாம் மயத்துக்களை வச்சிருக்க முடியாத எம்பெருமான தாங்கிறது பாதுகை, அந்த பாதுகையும் சேர்த்து தாங்கிறது பூதேவி இல்லையா, பூமி. அப்போ எல்லாத்தையும் சேர்த்து தாங்கக்கூடியதா இருந்தா பெற பண்ணணும், பூமி தேவியை விட இன்னும் பலம் ஜாஸ்தி இருக்கணும். அதுக்காக பலாதிகையா பலாபியதிகையா, அதிகமான பலத்தோட கூட பாதுகையை நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டவனாக்க, இந்த பூமியை சேகாத்மனா வசுமதி தெய்வமூர்த்தியா, நீயே பாதாள சேதன் ஒரு உருவம் எடுத்துக்கிண்டு, நீ அப்படி உருவம் எடுத்துக்கிண்டு பூமிக்கும் கீழே போய் இருந்துட்டு அதை நீ தாங்க. பூதேவி எல்லாம் எம்பெருமானை தாங்கக்கூடியதால ஏற்படக்கூடிய கஷ்டம் அவளுக்கு ஏற்படாமல் இருப்பதற்காக உதவியாக பூதேவியை நீ தன்னை இருக்கன் தலையில தாங்குகிறாய் என்று பேசுகிறான். இதற்கு முன்னாடி ஆதிசேடன் பாதுகையாக அவதரித்தான் சொல்றான். இப்ப பாதுகனே பாதுகா தேவிய பாதாளனாக அவதரித்து பூமி எழுதி கஷ்டத்தை குறைகிறாள், பூமியை போய் தாங்கிக் கொண்டு என்று இந்த ஸ்லோகத்துல. அதனால என்ன ஆச்சு, இன்னும் சேடத்துவமானது இன்னும் உறுதியாகிறது பாதுகா தேவிக்கு. பாதுகா தேவி மறுபடியும் சேட உருவத்தை எடுத்துக்கிட்டு பூமத்தை எல்லாத்தையும் தாங்குறா, அப்படின்னா பூமியும் தாங்குறா, அதுக்கு மேல இருக்க முடியாதுன்னா ரங்கநாதனையும் தாங்குறா, பெருமாளையும் தாங்குறா இல்லையா. அதனால சேடத்துவ காட்சி எல்லை நலமாக இன்னும் ஜாஸ்தியாகிறது கிடைக்கிறது என்கிற எண்ணத்தினால நீ இன்னொரு உருவத்தை எடுத்துக்கிட்டு பாதாள சேடனாக இருந்து எல்லாவற்றையும் பூமியை எல்லாம் தாங்குகிறாய் நீ என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. தத்தாதிருஷா நிஜபலேன நிரூட கீர்த்தி சேஷஸ்தவைவ பரிணாம விசேஷ ஏஷா ராமேண சத்யவஜசா யதன்யவாஹ்யாம் ஓடும் புறா வசுமதீம் பவதி நியுக்தா. ஸ்லோகம் 755. தத்தாதிருஷா நிஜபலேன நிரூட கீர்த்தி சேஷஸ்தவைவ பரிணாம விசேஷ ஏஷா ராமேண சத்யவஜசா யதனன்யவாஹ்யாம் ஓடும் புறா வசுமதீம் பவதி நியுக்தா. தத்தாதிருஷா நிஜபலேன நிரூட கீர்த்தி சேஷஸ்தவைவ பரிணாம விசேஷ ஏஷா. பாதாள சேஷனா இருந்து பூமியை தாங்கிறது ஆறுனா பாதுகா தேவி தான் அந்த உருவத்தை எடுத்துன்னு தாங்குறாள் அப்படின்னு சொன்னார். அதனால என்னாச்சு, உலகத்தெல்லாம் எல்லாத்தையும் அதாவது உலகத்தையும் எம்பெருமானையும் உலகத்தையும் எல்லாத்தையும் தாங்குவதனால நிருவுட கீர்த்தி நல்ல பிரசித்தி ஏற்பட்டது, நல்ல கீர்த்தி ஏற்பட்டது. என்ன, ஆதிசேடன் எல்லாத்தையும் தாங்கக்கூடியவன் அப்படின்னு தெரிஞ்சது இல்லையா. அது அந்த அப்பையாட்டு ஆதிசேடன் ஆறு அப்படின்னா சேட தலைவ பரிணாம விசேஷ ஏஷா. பாதுகா தேவி உன்னுடைய இன்னொரு வேறு மூர்த்தி, உன்னுடைய இன்னொரு மூர்த்தி தான், உன்னுடைய அவதாரம் தான் ஆதிசேஷன் அப்படின்னு தெரியுதுன்னார். இத இன்னொரு நிசா காரணத்தினாலையும் உறுதிப்படுத்துறார். ராமனுடைய வாக்கியத்தினாலிருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, ஆதிசேடனும் பாதுகா தேவியும் ஒண்ணுதான் நம்மா தெரியறது. ராமேண சத்யவஜசா யதனன்யவாஹ்யாம் பரதன் காட்டுக்கு வந்தா நீயே ராஜ்யத்துக்கு வரணும்னு பிரார்த்திச்சான், உன்னை தவிர வேற ஒருத்தராலையும் ஆள முடியாது, அதனால நீதான் வரணும் அப்படின்னு பிரார்த்திச்சான். ஆனா அப்பேருட பூமியை ஆடுறதுக்கு யார் அனுப்பிச்சார், பாதுகை அனுப்பிச்சார். ஓடும்புரா வசுமதியும் பவதினு யுக்தா பாதியை கொடுத்து அனுப்பிச்சார். பாதுகை அவர் ஆரம்பியில கொண்டு வந்து கிடைச்சத நந்தி கிராமத்தில் வச்சு பட்டாபிஷேசமா திருநாள பண்ணி பட்டாபிஷேகத்தை பண்ணி ஆண்டான். ஆக அதுக்கு ஆதிசேடனா இருந்து பூமியை தாங்கக்கூடிய பலம் இருக்கிறதுனால சிம்மாசனத்தில இருந்தும் இவள் அதே தாங்குவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையாலதான் பரதனுக்கு பாதியை கொடுத்து அனுப்பிச்சார் ராமன். இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டவனாக்க, வலிமையோடு உலகத்தெல்லாம் தாங்கக்கூடிய ஆதிசேடன் இருக்கானே அவன் இந்த பாதியினுடைய அவதாரமே, பாதியினுடைய இன்னொரு சரீரமே, இன்னொரு மூர்த்தியே என்று இதிலிருந்து அண்ணா தெரிகிறது. ஆக ஆதிசேடனும் பாதியும் ஒன்று என்று இந்த ஸ்லோகத்தில் தெரிகிறது. மேலும் இந்த இடத்துல ராமேண சத்யவஜசா எது அனன்யவாஷ்யாம் தன்னால தன்னைத்தவர் வேற யாராலையும் ஆள முடியாத இந்த ராஜ்யத்தை என்ன ராமன் பாதியைக்கு கொடுத்தார்னு சொன்னார். தெரிஞ்சா இங்க பாதியைக்கு கொடுக்கணும்னு யாரும் சொல்லவும் இல்லை. தெரிஞ்சா ராஜ்யம் வரதன் என்ன பண்ணா, எனக்கு பாதியை கொடுன்னு சொன்னான். உடனே பாதி மேல ஏறி இறங்கி அது வந்து அவங்ககிட்ட கொடுத்தார், அவ்வளவுதான். ஆக பாதியைக்கு ராஜ்யத்தை கொடுக்குன்னு சொல்லவும் இல்லை. அப்படி இருக்குச்சு இந்த இடத்துல என்ன சொல்ற ராமேண சத்யவஜசா, ராமன் பாதியை கொடுக்கிறேன்னு சொல்லியிருந்து அதன்படி பண்ணாக்க ராமன் சத்யவாக்குன்னு சொல்லுவான். சத்யவஜசா சொன்னதனுடைய தாத்பரியம் என்ன என்பதை உத்தூர் சுவாமி எடுத்து காட்டுறார். என்னன்னு கேட்டவனா, காட்டுல மரத்து மேல ஏறி பார்த்த பரதன் வந்தான். பரதன் காட்டுக்கு வந்து அழைச்சிட்டு போகணும்னு வர காலத்துல உச்சமான நோபி பரதஹான் பரதம் பத்வா பவிஷ்யாமி அப்படின்னா, பரதன் பரதன் அங்கிருந்து ராஜ்யத்தை திரட்டிட்டு இங்க வராம அதனால சசைன்யம் பரதம் ஹத்வா பவிஷ்ய அமில சம்சயம் சேனையோட கூட அந்த பரதனை இங்க உங்ககிட்ட வர முடியாதபடி நான் கொண்டு சேர்த்து விடுறேன் அப்படின்னு மரத்திலேருந்து பேசிட்டு கீழே இறங்கினான் லட்சுமணன் இல்லையா. அப்போ பெருமாள் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டமானாக்க அவங்ககிட்ட நான் சொல்றேன் ராஜ்யமஸ்மி பிரயச்சேதி பாட நித்தியதி என்னப்பா பரதா இவ்வளவு கோபம் கோவிச்சு லட்சுமணா என்ன இப்படி கோச்சுக்கிறீ நீ ஒருவேளைக்கு கிட்டக்க பரதன் வந்த பிற்பாடு நான் பரதனை பார்த்து இவனுக்கு இந்த ராஜ்யத்தை கொடு அப்படின்னு சொன்னாக்கே சரின்னு அவன் ஒத்துக்க போறான் தெரிஞ்சா அப்படின்னு பெருமாள் அவரை சமாதானப்படுத்தினார். அப்போ லட்சுமணனுக்கே ரொம்ப வெக்கமா போயிடுச்சு. அந்த வாக்கியத்தை என்ன சத்தியவதசா அப்படின்னா காட்டுக்கு போறேன்னு சொன்ன வாக்கியத்தை சத்திய வாக்கி உயிர்வாக்கி பரிபாலனம் பண்ணார் சத்திய வாக்கி பரிபாலனம் பண்ணார் அப்படின்னு சொல்றது தாத்பரியத்தை விட இந்த இடத்துல ராமேண சத்தியவதசா சொல்றது தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டவனாக்க முன்னாடி என்ன சொன்னா இருப்பார் பாடமஸ்மை பிரதீயதாம் இது மாதிரி இவனுக்கு ராஜ்யத்தை கொடு அப்படின்னு சொன்னாக்க பரதம் அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துருவாண்டாப்பா அப்படின்னு சொன்னார். இந்த வாக்கியத்தை சத்தியமாக்கினார் ராமன். எப்படி அப்படின்னு கேட்டவனா கடைசியில கேட்டபோது என்ன பண்ணார் அப்படின்னா பாவியை கொடுன்னா பாவியை கொடுத்தார். அந்த பாவியை யாரு அப்படின்னாக்க ஆதிசேகனுடைய அவதாரம் லட்சுமணன் ஆறு அவனும் ஆதிசேகனுடைய அவதாரம். ஆக இன்னொரு அவதாரத்தில் இருக்க முடியாத பாவிகைக்கு ராஜ்யத்தை கொடுத்தார். அதனால இவனுக்கு ராஜ்யத்தை கொடுன்னுன்னா அவன் கொடுத்துருவான்னு சொன்னாக்க லட்சுமணனுக்கே ராஜ்யத்தை கொடுத்தான். லட்சுமணனுக்கு எந்த முறையில கொடுத்தான் லட்சுமணன் பாவியாக அவதரிச்சிருக்கிற காலத்துல அவர் கொடுத்தான். ஆகையினால ராமேண சத்தியவதசா என்று சொன்னதுனால என்ன செய்யறது கூட்டாக்க நான் இவனுக்கு குழு ராஜ்யத்தின்னு சொன்னாக்க பரதன் கண்டிப்பாக அவனுக்கு உனக்கே ராஜ்யத்தை கொடுத்துருவான் அப்படின்னு சொன்னது பரதன் என்ன பண்ணான் தலையில எழுத்துல பண்ணிக்கிட்டு அப்புறம் யானை வேலை எழுந்தொழி கொண்டு நந்தி கிராமத்தில் போய் சிம்மாசனத்தில் அமர்த்தி பட்டாபிஷேகம் பண்ணி அதையே ராஜ்யபரிமாறணம் பண்ணபடியாக பண்ணான். ஆகிய இதுல என்ன தெரியுது அப்படின்னு கேட்டவனாக்க லட்சுமணன் ராமன் சத்தியவாய்க்கான் அப்படின்னால இவனுக்கு ராஜ்யத்தை கொடுன்னு சொன்னதுனால இவனுடைய அவதாரமாக இருக்க முடியாத பாதையைக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்க முடியாத கொஞ்ச நாள் கடைசியில என்றதுனால ராமாயண சத்தியவதசாங்கிறதுனால இந்த அர்த்தம் துணிக்கிறது என்று உத்தமர் சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். சேஷத்வசீமனியதாம் மணிபாதரட்சே ஸ்வாம் ஆகமாக குலவதூமிவ பாலபுத்ராக துத்ரூபசேஷசைதஸ்ய பரஸ்ய பும்சஹ பாதோபதானசைதம் உபதானயந்தி. ஸ்லோகம் 756. சேஷத்வசீமனியதாம் மணிபாதரட்சே த்வமாகமாஹ குலவதூமிவ பாலபுத்ராஹ துத்ரூபசேஷசைதஸ்ய பரஸ்ய பும்சஹ பாதோபதானசைதம் உபதானயந்தி. வேதங்கள் எப்படி ஆனா எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோமோ அதே போல பாதுகா தேவியும் ஸ்தோத்திரம் பண்ணிருக்கேன். ஆனா பாதுகா தேவியை விட்டு பிரியாமல் வேதங்களும் இருக்கின்றன என்று பிரதிபாதி சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. எப்படி அப்படின்னு கேட்டமானாக்கே துத்ரூபசைதஸ்ய பரஸ்ய பும்சகாம் எம்பெருமான எப்பேற்பட்டவன் அப்படின்னா துத்ரூபசைதஸ்ய சுத்ரூபசேஷசைதஸ்ய ஒன்னு பாதுகா தேவி உனது உருவமும் ஆதிசேனுடைய உருவம் ஒண்ணுதானே அதனால உனது உருவம் கொண்ட ஆதிசேகன் இருக்காரு அந்த ஆதிசேகன் மேல எம்பெருமான் செயற்சின் இருக்கான். உற்சவ காலத்துல வீதியில பிரமணம் வீதியில உலா வருக அப்புறம் உற்சவம் முடிஞ்ச ஒருபாடு ஆதிசேகன் மேல செயற்சின் இருக்கார். அதனால துத்ரூபசேஷ செய்தஸ்ய உனது உருவமான ஆதிசேகன் மீது எம்பெருமான் செயற்சின் இருக்கார். அப்படி செயற்சின் இருக்க காலத்துல பாகோபதான செய்தாம் உபதானி. அப்போ என்ன பண்ற இந்த பாதுகா தேவி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா பெருமாளுக்கு அநேகமா எல்லாரும் தலைக்கு ஒரு தலைவனை வச்சுப்பா திருவடிக்கு காலுக்கும் தலைவனை வச்சுக்கிறாள் இல்லையா. அதுபோல எம்பெருமான் ரங்கநாதனுக்கும் என்ன ஒரு தலையணை கடைசி திருவடிக்கு தலையணை வச்சு படுத்துட்டு இருக்கார். அந்த சமயத்துல இந்த பாதுகா தேவி எங்க விடப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க அந்த தலையணைக்கு பக்கத்துல பாதுகா தேவி விடப்பட்டிருக்கு கால் மாட்டுல பாதுகா தேவி விடப்பட்டிருக்கிறார். அதனால கால்மாடல் இருக்கக்கூடிய பாதுகா தேவி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னாக்க எம்பெருமானுடைய திருவடியாகிற தலைநில அல்லது எம்பெருமானுடைய திருவடிக்காக இருக்கக்கூடிய தலைநில தலையை வச்சுட்டு அதோட சேர்ந்து சென்றிருக்காளோ பாதுகா தேவியும் அதோட சேர்ந்து இருக்காளோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு. இது எப்படி அப்படின்னு கேட்டோம்னாக்க குலஸ்திரீகளும் பதிவதாசி என்ன பண்றான், பர்தாவுக்கு இஸ்ரோடு பண்றான். ஆக ராத்திரியில எம்பிரான் பர்தாவுக்கு திருவடி பிடிச்சு விடுறான். திருவடி பிடிச்சு விட்டு அப்படியே நாயாச்சுன்னா அப்படியே அவருடைய கால் மாட்டிலேயே விழுந்து அப்படியே படுத்துறான். அப்படி படுத்துட்டு காலத்துல இந்த குழந்தையெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டவனாக்க, அம்மாவால் வந்து சாஞ்சி பதவும் படுத்துன்றோம். அது பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க, எம்பெருமான்